ஆண்டவரே தரம் ஒப்பட ஆதரை மன்னட வரி தரம் துகவாவன்னட பேதன் ஒப்பை குறிருமே தரம் சித்தம் நதி கெனக் மென் மாஹில நாமே சுசும் ஒப்பட தனனவானம் மாசுயாயலியவித் சிப்பகன்னு கோமாதத்துல் மாததே ஹசரெல்லகினரையே தெனிதிங்களுலல் கலாகியே ஜீவிதையே ரசுதெனினவியே உபமாகரதாயிதகியே உபரை மாகரகியே பூஜனியாயாதரே உபரனுதனி பிரியே விவியத்திதிக்னே வவே உபுத்த பமனையாதரே மாகக்கு பத்துலே கொப்பே உபசதா மாதிரே தென்னை தென் கதுலல்